காலை வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 26. மனம் திரும்புதல் பாகம் 1. இப்பொழுது தன் மக்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்று யாவே தேவனே சொல்வதை குறித்து நாம் பார்ப்போம். லேவியராகமம் 26 அதிகாரம் பயத்தோடு முடிவடைவதில்லை. அது அவரை நோக்கி திரும்பி வருவதற்கான ஒரு வாசல் வழியாக முடிகிறது. தேவன் சொல்கிறார், அவர் அவர்களுடைய பகையை அவர்கள் மேலே திருப்பி அவர்களை தங்கள் பகைஞர்களுடைய தேசத்தில் கொண்டு போய் விடும் பொழுது அப்போது விருந்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், மேலும் அவர் சொல்கிறார், அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுவார்கள். இந்த வார்த்தைகள் வெறும் சட்டம் மட்டுமல்ல, இவை தீர்க்க தரிசனமும் கூட. நாடு கடத்தப்படுவது என்பது வெறும் தண்டனை மட்டுமல்ல என்பதை யாவே தேவன் காட்டி கொடுத்திருந்தார். நாடு கடத்தப்படுதல் என்பது பெருமை உருகி போகும், இருதயங்கள் மீண்டும் மென்மையாகும், மற்றும் மனம் திரும்புதல் பிறக்கும் ஒரு உலைக்களமாகவும் இருக்கும். யூதா மக்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது இதுவே சரியாக நடந்தது. தேசம் பறிபோனது, நகரம் உடைக்கப்பட்டது, ஆலயம் அழிக்கப்பட்டது. மக்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமில்லாமல் அந்நிய தேசத்தில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே அந்த பகைஞர்களின் தேசத்தில் கடினமான இருதயம் தாழ்மைப்படுத்தப்பட்டது. தானியேலின் ஜபத்தில் இந்த தாழ்மையை நாம் தெளிவாக கேட்கலாம். தானியேல் மற்றவர்களை குறை சொல்லும் ஒரு மனிதரை போல பேசவில்லை. அவர் யாவே தேவனின் கரத்தின் கீழ் நிற்கும் ஒரு மனிதரை போல பேசினார். அவர் தேசத்துக்காக பாவத்தை அறிக்கையிட்டு தாங்கள் கலக்கம் பண்ணினோம் என்றும் செவி கொடாமல் போனோம் என்றும் அவருடைய சட்டத்தை மீறினோம் என்றும் சொன்னார். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற சாபம் தங்கள் மேல் வந்ததற்கு காரணம் தாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததே என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதுவே லேவியராகமம் 26 ஜீவனுள்ள வடிவம். பாவ அறிக்கை, தாழ்மை மற்றும் யாவே தேவன் தமது சிச்சையில் நீதியுள்ளவர் என்பதை ஏற்றுக்கொள்வது. புலம்பல் ஆகமமும் இதே இருதய மாற்றத்தை காட்டுகிறது. யூதா மக்கள் தாங்கள் நிரபராதிகள் என்று சொல்லவில்லை, மாறாக அந்த நகரம் கதறியது. கர்த்தர் நீதியுள்ளவர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். மீண்டும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பை நாம் கேட்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அது பெருமையுள்ள மக்களின் மொழி அல்ல, அது மீண்டும் யாவே தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளை நேசிக்க கற்றுக்கொள்ளும் உடைந்து போன மக்களின் குரல். பாவத்தை குறித்து கடுமையாக பேசிய எசேக்கியேல் கூட வரவிருக்கும் உள்ளான மாற்றத்தை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்களை நீங்களே ஆரோசிப்பீர்கள், அதாவது அருவருப்பீர்கள். யாவே தேவன் அவர்களை நெருக்கினார், ஆனால் அந்த நெருக்கத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர்களை மீண்டும் சத்தியத்திற்குள் கொண்டு வருவதே அது. இந்த மனம் திரும்புதல் உண்மையானது என்பதற்கான தெளிவான அடையாளங்களில் ஒன்று விக்கிரக வழிபாட்டிற்கு என்ன நேர்ந்தது என்பதாகும். நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு யூதா மீண்டும் மீண்டும் பாகால், அஸ்தரோத் மற்றும் மேடைகளை தேடி சென்றது. ஆனால் நாடு கடத்தப்படுதல் அந்த வியாதியை தேசிய அளவில் குணப்படுத்தியது. யாவே தேவன் இந்த சுத்திகரிப்பு வேலையை முன்னமே வாக்களித்திருந்தார். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். யூதா மக்கள் பாபிலோனிலிருந்து திரும்பிய பொழுது எஸ்ரா, நெகேமியா, ஆகாப், சக்கரியா மற்றும் மல்கியா போன்ற புத்தகங்களில் அவர்களின் வாழ்க்கையை வேதம் பதிவு செய்கிறது. அந்த புத்தகங்கள் என்ன சொல்கிறது என்பது மட்டுமல்ல, அவை எதை சொல்லவில்லை என்பதும் ஆச்சரியமானது. பாகால் மீண்டும் கொண்டு வரப்படவில்லை, அஸ்தரோத் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. திரும்பி வந்த பிறகு எந்த தீர்க்க தரிசியும் யூதாவை தேசிய விக்கிரக வழிபாட்டிற்கு திரும்பியதற்காக கண்டிக்கவில்லை. அவர்களின் பாவங்கள் வேறு விதமான பாவங்களாயின. மல்கியா மாய்மாலம், கவனக்குறைவான ஆராதனை, ஊழல் நிறைந்த ஆசாரியர்கள், உடைந்த குடும்ப உறவுகள் மற்றும் அநீதியை கண்டிக்கிறார். செதுக்கப்பட்ட சிலைகளிலிருந்து போர் இருப்பது பெருமை. உயிரற்ற மதம் மற்றும் சுயநல வாழ்க்கை போன்ற இருதய சிலைகளுக்கு மாறியது. அந்த மாற்றமே முக்கியமான ஒன்றை காட்டுகிறது. நாடு கடத்தப்படுதல் ஒரு காலத்தில் அவர்களை சிக்க வைத்திருந்த பழைய விக்கிரக அமைப்பை உடைத்துவிட்டது. நாடு கடத்தப்பட்ட காலத்திற்கு பிறகு மக்கள் ஒரே தேவனை மட்டுமே வணங்குவதில் கண்டிப்பாக இருந்தார்கள். தோரா வாசிப்பது மீண்டும் மையமானது. மேலும் வழிபாட்டிற்கு சிலைகளை பயன்படுத்தாதவர்கள் என்று அவர்கள் மற்ற நாடுகளின் மத்தியில் அறியப்பட்டார்கள். இயேசுவின் காலத்தில் யூதர்களுக்கு எதிரான பொதுவான குற்றச்சாட்டு பாகால் வழிபாடு அல்ல, அது சட்டவாதம், மாய்மாலம் மற்றும் நியாயம், இரக்கம், விசுவாசம் போன்ற முக்கியமான விஷயங்களை மறப்பதே. இதுவும் லேவியராகமம் 26 மாதிரியோடு பொருந்துகிறது. யாவே தேவனின் சிச்சை அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை திருத்தி தமது உடன்படிக்கை திட்டத்தை பாதுகாப்பதற்காகவே இருந்தது. நாடு கடத்தப்பட்ட காலத்தில் யாவே தேவன் ஏன் அவர்களை முழுமையாக அழிக்கவில்லை என்பதையும் லேவியராகமம் 26 விளக்குகிறது. அத்தனை தண்டனைகளுக்கு பிறகும் யாவே தேவன் சொல்கிறார், அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்க தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்க தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அதற்கான காரணத்தையும் அவர் நமக்கு சொல்கிறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். இஸ்ரவேலர் அதை சம்பாதித்ததினால் இது நடக்கவில்லை. யாவே தேவன் தமது சொந்த நாமத்திற்கும் தமது சொந்த வாக்குறுதிகளுக்கும் உண்மையுள்ளவராய் இருப்பதினாலேயே இது நடக்கிறது. எரேமியா அதே உண்மையை ஒரு வல்லமையான சித்திரத்துடன் பேசுகிறார். பகலிலே சூரியனும் இரவில் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கும் இந்த ஒழுங்குமுறை நிலைத்திருக்கும் வரை இஸ்ரேல் சந்ததி தமக்கு முன்பாக ஒரு தேசமாக இருப்பதிலிருந்து ஓய்ந்து போவதில்லை என்று யாவே தேவன் சொல்கிறார். செய்தி எளிமையானது, சூரியனும் சந்திரனும் விலகி போவதில்லை. இஸ்ரேலுக்கான யாவே தேவனின் உடன்படிக்கை நோக்கமும் விலகி போவதில்லை. இதற்கு ஒவ்வொரு இஸ்ரேலரும் நீதிமான் என்ற அர்த்தமில்லை. யாவே தேவன் தமது திட்டத்தை கைவிட மாட்டார் என்றே அர்த்தம். அவருடைய சிச்சை உண்மையானது, ஆனால் அவருடைய உடன்படிக்கையின் உண்மையுள்ள தன்மை அதைவிட ஆழமானது. ஆக யூதா ராஜ்யம் லேவியராகமம் 26 ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் பகிஞர்களின் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், அவர்கள் இருதயங்கள் தாழ்த்தப்பட்டது, அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டார்கள். யாவே தேவன் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், அவர் அவர்களை திரும்ப கொண்டு வந்தார். அந்த திரும்புதலுக்கு பிறகு யூதா ஒருபோதும் ஒரு தேசமாக பாகால் வழிபாட்டிற்கு திரும்பவே இல்லை. சிலைகள் சக்தியற்றவை என்பதையும் யாவே தேவனின் வார்த்தை உண்மையானது என்பதையும் நாடு கடத்தப்படுதல் நிரூபித்தது. மேலும் அது அவர்களின் தேசிய பாதையில் நிலையான மாற்றத்தை உண்டாக்கியது. ஆனால் லேவியராகமம் 26 யூதாவிடம் மட்டும் பேசவில்லை, அது அனைத்து இஸ்ரேலிடமும் பேசுகிறது. இங்கே நம் மனதில் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் அங்கே இன்னொரு ராஜ்யம் இருந்தது, வடக்கு இஸ்ரேல் சமாரியா. அந்த 10 கோத்திரங்கள் அவர்களுக்கும் எச்சரிக்கைகள் கிடைத்தது. அவர்களுக்கும் தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். அவர்களும் நியாய தீர்ப்புக்கு உள்ளானார்கள். ஆயினும் அவர்களின் முடிவு மிகவும் வித்தியாசமாய் தெரிகிறது. யூதா திரும்பியது, ஆனால் வடக்கு ராஜ்யம் எப்போதாவது அதே வழியில் மனம் திரும்பியதா? அவர்கள் அறிக்கையிட்டு தங்களை தாழ்த்தி உடன்படிக்கை வாழ்க்கைக்கு திரும்ப வந்தார்களா, அல்லது அவர்களின் கதை இருண்ட வழியில் முடிந்ததா? இங்கே இன்று நாம் இடைநிறுத்த வேண்டும். யாவேக்கு சித்தமானால் நாளை இந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம். வடக்கு ராஜ்யம் மனம் திரும்பியதா இல்லையா? ஜபம். பிதாவாகிய தேவனே, உமது சிச்சை அழிப்பதற்காக அல்ல, எங்களை தாழ்த்தி குணமாக்குவதற்காகவே இருப்பதற்காக உமக்கு நன்றி. பாவ அறிக்கையிடுதல் மற்றும் மனம் திரும்புதல் மூலமாக யூதாவிற்கு திரும்பி வரும் பாதையை காட்டியதற்காக உமக்கு நன்றி. தயவு செய்து எங்களுக்கு மென்மையான இருதயங்களை தாருங்கள். அப்பொழுது நீர் எங்களை திருத்தும் பொழுது நாங்கள் உமது குரலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். எங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு விக்கிரகங்களில் இருந்தும் திரும்பி உமது உடன்படிக்கை வழிகளில் பயபக்தியுடன் நடக்க எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.